إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. عباد الله، أيها المؤمنون، اتقوا الله تعالى واطيعوه وراقبوه في السر والعلن، ولا تعصوه، واعلموا أن الذنوب والمعاصي تضر في الحال والمآل، وإن ضررها في القلوب كضرر السموم في الأبدان على اختلاف درجاتها. وما في الدنيا شر وداء إلا سببه الذنوب والمعاصي. فأمر الذنوب أمرها أمر عظيم، وأثرها على حياة الإنسان خطير جدا، أثرها كما يفعل السم في البدن كذلك تفعل في القلوب، فتميتها عن الحق وعن النظر إلى الحق وعن اتباع الحق. سيرفيتور الله سبحانه وتعالى، بريزيرفي لي دغوا الله سبحانه وتعالى، وبيسي الله، اوبسيرفي الله سبحانه وتعالى دون سكو فو ديت اي دون سكو فو فيت. اوبسيرفي الله سبحانه وتعالى كون فو زيت اون بوبليك اي كون فو زيت اون بريفي. Ne désobéissez pas à Allah subhanahu wa ta'ala. N'accomplissez pas des péchés. Car les péchés et la désobéissance font du mal. Ils sont néfastes dans la vie de la personne et dans et ils sont très mauvais, très dangereux pour son au-delà. Le mal des péchés, il est comme le poison pour le corps. Le mal des péchés pour les cœurs, il est comme le poison pour les corps. Il n'y a pas un mal dans ce bas-monde, une catastrophe dans ce bas-monde dont l'origine n'est pas les péchés et la désobéissance à Allah subhanahu wa ta'ala. Nous devons faire très attention aux péchés et à la désobéissance à Allah subhanahu wa ta'ala, car il aveugle les cœurs. Il jette un voile sur les cœurs, il n'accepte plus la vérité, il ne met plus en application la vérité. فَمَنْ الَّذِي أَخْرَجَ الْأَبَوَيْنِ مِنَ الْجَنَّةِ دار اللذة والنعيم والبهجة والسرور إلى دار الآلام والأحزان والمصائب إلا المعصية. من الذي أخرج آدم وحواء من الجنة إلا المعصية؟ Et qu'est-ce qui a fait sortir nos parents de la maison des délices qui est le paradis? Qu'est-ce qui les a fait sortir de là-bas pour qu'ils soient dans ce bas monde, le monde de la tristesse, le monde des malheurs, le monde des catastrophes, le monde des maladies, si ce n'est la désobéissance? وَمَنْ الَّذِي أَخْرَجَ إِبْلِيسَ مِنْ مَلَكُوتِ السَّمَاوَاتِ وَطُرِدَ وَلُعِنَ طُرِدَ مِنْ رَحْمَةِ اللَّهِ وَلَعَنَهُ اللَّهُ عَزَّ وَجَلَّ إِلَّا الْمَعْصِيَةِ. Et qu'est-ce qui a fait sortir Iblis de la clémence d'Allah et du ciel, si ce n'est sa désobéissance? Il a été maudit par Allah Azza wa Jal. Il a été éloigné de la clémence d'Allah subhanahu wa ta'ala. وَمَنْ الَّذِي أَغْرَقَ قَوْمَ نُوحٍ حَتَّى عَلَى الْمَا أَرُوسَ الْجِبَالِ من الذي أغرق قوم نوح؟ ما الذي؟ ما سبب ما أغرق قوم نوح؟ إلا المعصية. حتى على الماء وعلى الجبال. Et qu'est-ce qui a fait que le peuple de Noé a été englouti sous l'eau, et même les sommets de montagne ont été engloutis sous l'eau, si ce n'est la désobéissance à Allah subhanahu wa ta'ala. وما الذي سلط الريح على قوم عاد حتى ألقتهم أعجاز نخل خاوية ودمرت كل شيء مرت عليه وصاروا عبرة للأمم. من الذي سلط عليهم الريح؟ ما سبب ذلك؟ المعصية، معصية الله وعدم طاعة الله عز وجل. Et qu'est-ce qui a fait que le vent a châtié et anéanti le peuple de Ad et les a éparpillés dans les ruelles comme des troncs de palmiers vides? Et ce vent a tout détruit sur son chemin. Il a tout détruit. C'est quoi la désobéissance à Allah subhanahu wa ta'ala? وما الذي أرسل على قوم ثمود الصيحة حتى قطعت قلوبهم في أجوافهم وماتوا عن آخرهم. ما الذي فعل بهم ذلك؟ أن أرسل عليهم الريح فقطعت قلوبهم في صدورهم إلا المعصية. Et qu'est-ce qui a fait que le peuple de Thamoud a reçu, a été châtié par le cri qui a déchiqueté leur cœur dans leur poitrine? Ils sont morts tous, si ce n'est la désobéissance à Allah subhanahu wa ta'ala. وَمَا الَّذِي رَفَعَ قُرَى قَوْمِ لُوطٍ حَتَّى سَمِعَتِ الْمَلَائِكَةُ نِبَاحَ كِلَابِهِمْ ثُمَّ قَلَبَهَا عَلَيْهِمْ فَجَعَلَ عَالِيَهَا سَافِلَهَا فَأَهْلَكَهُمْ جَمِيعًا إِلَّا الْمَعْصِيَةِ عُدِّبُوا بِمَعْصِيَتِهِمْ وَكُفْرَانِهِمْ وَكُفْرِهِمْ بِاللَّهِ عَزَّ وَجَلْ. Et qu'est-ce qui a fait que les cités du peuple de Lot ont été renversées? Le bas est devenu le haut et le haut est devenu le bas, à tel point que les anges dans les cieux ont entendu les aboiements de leurs chiens. Qu'est-ce qui a fait qu'ils reçoivent ce châtiment, si ce n'est la désobéissance à Allah subhanahu wa ta'ala? وما الذي أرسل على قوم شعيب سحابة العذاب فلما صارت فوق رؤوسهم أمطرت عليهم نارا تلظى. ما الذي أرسل عليهم إلا المعصية، معصية الله والكفر بالله عز وجل. Et qu'est-ce qui a envoyé pour le peuple de Shu'aïb ce nuage? Ils ont cru que c'était de la pluie qui allait arriver. Tout d'un coup, c'est devenu des flammes de feu qui est tombée sur eux. Qu'est-ce qui a fait tout cela? La désobéissance à Allah Azza wa Jal. وَمَا الَّذِي يُسَلِّطُ هَذِي الْمَصَائِبِ فِي هَذِي الدُّنْيَا كَأَخُدْ لَكَ مِثَالًا كُرُونَا وَغَيْرْ كُرُونَا. ما الذي يسلطها؟ ما سببها؟ إلا الكفر بالله ومعصية الله عز وجل. هذه الزلازل، هذه الفيضانات آيات من آيات الله لكي يعتبر أولو الأبصار. Et tu as médité tout ce qui se passe comme catastrophe et comme grande catastrophe et comme grand châtiment que Allah subhanahu wa ta'ala envoie par des moments. Prends comme exemple Corona, prends comme exemple les tremblements de terre, les inondations, tout ceci, ce sont des signes d'Allah subhanahu wa ta'ala pour se rappeler et pour prendre la leçon et pour revenir vers Allah et oublier Allah subhanahu wa ta'ala comme il le veut. Ma da'akum ibad Allah illa bisabab al-kufri wal-inad wal-ma'asiyah والتكبر عن طاعة الله وطاعة رسله الكرام وترك الأمر بالمعروف والنهي عن المنكر. فلنعتبر فكل ما قصه الله سبحانه وتعالى علينا في القرآن وكل ما قصه رسولنا صلى الله عليه وسلم هذا كله لكي نتعظ وكي لا نقع فيما وقعوا فيه، لكي لا يصيبنا ما أصابهم. وكل ما يسلطه الله سبحانه وتعالى بين الفينة والأخرى على الظلمة والكفرة ما هي إلا دروس وعبر لكي نتعظ. Et tout ceci, frère en Allah subhanahu wa ta'ala, Sa cause, c'est la mécréance. Sa cause, c'est la désobéissance à Allah subhanahu wa ta'ala. Sa cause, c'est le fait de s'enorgueillir, de se gonfler d'orgueil et de ne pas obéir à Allah subhanahu wa ta'ala. Sa cause, c'est s'entêter dans le faux et s'entêter dans la désobéissance à Allah subhanahu wa ta'ala et de ne pas obéir à ses messagers alayhi salatu wa salam. Sa cause, c'est le fait de ne pas blâmer le mal et le répréhensible et de ne pas ordonner le bien. Et tout ce que Allah subhanahu wa ta'ala nous a conté dans le Coran, c'est pour qu'on prenne la leçon et qu'on y fasse garde. Et tout ce qu'on a cité le Rasoul sallallahu alayhi wa sallam, c'est pour prendre la leçon. C'est pas des histoires, il était une fois dans le web. C'est pour prendre la leçon, pour ne pas être châtié comme eux, pour ne pas faire le même mal qu'ils ont fait, pour ne pas être négligent concernant l'obéissance à Allah subhanahu wa ta'ala, concernant les droits d'Allah et les droits de ses serviteurs. Kullu hada likayna ta'ida akhal islam. ولكي نأخذ الدرس والعبرة ولكي لا نفرط فيما أوجب الله سبحانه وتعالى علينا. قال عز وجل فكلا أخذنا بذنبه فمنهم من أرسلنا عليه حاصبا ومنهم من أخذته الصيحة ومنهم من خسفنا به الأرض ومنهم من أغرقنا. كل هذا بسبب ماذا؟ سبب المعصية، سبب الخروج عن طاعة الله والفسق عن أوامره. كل هذا يكون اللي دي دون الفرسي فخيرون الله سبحانه وتعالى دون الترادكسيون أبوكسيماتيك دي سونس دي فرسي نسيزيم شاكر pour son péché. Il y a ceux sur lesquels nous avons envoyé un ouragan et ceux que le cri a saisi et ceux qui ont été engloutis sous terre et ceux que nous avons noyés. Tout ceci, la cause c'est quoi? Tous ces catastrophes, tous ces châtiments, la désobéissance à Allah subhanahu wa ta'ala. Ibad Allah, al-ma'asi, ma halat fi diyar, illa ahlakatha, wala fi qulubin illa ahmatha, wala fi ajsadin illa addamatha, wala fi ummatin illa adhallatha, fahiyya sababul hawani ala Allah. Qala azza wa jal, wa man yuhini Allahu fama lahu min mukrim. ومن يهين الله فلا تجد له أحدا يكرمه أبدا. لماذا يهان؟ بسبب معصيته، بسبب كفرانه لنعم الله، بسبب البعد عن طاعة الله، بسبب البعد عن سنة رسول الله صلى الله عليه وسلم. من هنا تأتي الإهانة. ولك أن تنظر حالنا اليوم كيف هي بين الأمم، وانظر إلى التفريط في دين الله وفي حقوق الله وفي حقوق رسول الله وفي حقوق عباد الله. فالله سبحانه وتعالى les péchés quand ils sont propagés dans une société, dans un pays, ils le détruisent tout à. Et quand les péchés s'accaparent d'un cœur, ils le rendent aveugle. Il ne sait plus faire le discernement entre le bien et le mal. Et quand les péchés s'accaparent d'un corps, ce corps devient opprimé. Hein? Il est mal à l'aise. Il ne vit pas bien, il ne se trouve pas à l'aise là où il se trouve. Et quand les péchés se propagent dans une communauté, Allah subhanahu wa ta'ala la rabaisse, la déshonneur, il la met au plus bas de l'échelle. Tu vas voir notre exemple maintenant. La communauté musulmane au milieu de toutes ces communautés, c'est quoi la cause? Notre éloignement de la religion d'Allah, notre négligence des droits d'Allah, notre négligence de l'obéissance et des droits de notre prophète alayhi salatu salam, la négligence des droits des autres. Et il est dit dans le verset, c'était ici, dans la traduction approximative du sens du verset, nous dit ceci: et quiconque Allah avilit n'aura personne pour l'honorer. Celui que Allah subhanahu wa ta'ala avili, il n'y a personne qui va pouvoir l'honorer et l'élever. Aqulu ma tasma'un wa astaghfirullah li wa lakum astaghfiru innahu al-ghafur al-rahim. Alhamdulillah. Alhamdulillah alladhi hadana li hadha وما كنا لنهتدي لولا أن هدانا الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله تركنا على البيضاء ليلها كنهارها لا يزيع عنها إلا هالك. صلوات ربي وسلامه عليه ورضي الله عن صحبه الكرام ومن تبعهم بإحسان ليوم الدين. عباد الله، إن المعاصي تزيل النعم وتحل النقم، فما زالت عن العبد نعمة إلا بذنب، ولا حلت به نقمة ومصيبة إلا بذنب. المعاصي تزيل النعم، المعاصي تحل النقم. زوال نعمة العبد بسبب معصيته. قال عز وجل: وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير. أي كل ما يصيبك يا عبد الله فبسبب معصيتك لله، وفي سبب عدم طاعتك لله وعدم طاعة رسوله صلى الله عليه وسلم، فنؤتى من قبل أنفسنا، نؤتى من قبل أنفسنا ومن قبل تفريطنا بديننا وبما أمرنا الله سبحانه وتعالى به. سبحانه الله، les péchés font disparaître les grâces d'Allah subhanahu wa ta'ala et remplacent la grâce d'Allah subhanahu wa ta'ala par le châtiment d'Allah et par des catastrophes. Quand un serviteur perd un bienfait min Allah azza wa jal, c'est à cause d'un péché, c'est à cause de ses péchés. Et quand il subit une catastrophe, c'est à cause de sa désobéissance à Allah subhanahu wa ta'ala. Tout vient de nous, de notre négligence de la religion d'Allah, de notre manquement, de notre obéissance à Allah et à son messager alayhi salatu wassalam. Il est dit dans le verset, dans la traduction approximative du sens du verset, ce qui vous atteint et ce que vous subissez comme catastrophe, c'est le résultat de vos œuvres. Et Allah subhanahu wa ta'ala pardonne beaucoup. Tout ce qui nous arrive, que ce soit en tant que communauté, en tant qu'individu, sa base, c'est le mal que nous faisons. C'est notre négligence. C'est notre manquement vis-à-vis des droits d'Allah et des droits de son messager, alayhi salatu wassalam. عباد الله، إن الله لا يغير نعمة أنعمها، لا يغير نعمة أنعم بها على أحد حتى يكون هو الذي يغير ما بنفسه، فيغير طاعة الله بمعصية الله، ويغير شكر نعمة الله بكفرها، ويغير أسباب رضا الله بأسباب سخطه سبحانه وتعالى، فإذا غير غير عليه جزاء وفاقا. وربنا يقول وما ربك بظلام للعبيد، أي لا يتغير بالإنسان، لا تتغير به نعمة ويفقد نعمته إلا إذا هو غير وتغير من الطاعة إلى المعصية ومن شكر النعمة إلى كفرانها، فهو السبب في تغير ماذه. الله سبحانه وتعالى، الله سبحانه وتعالى ne change pas un bienfait avec lequel il accomplit une personne. Ah, c'est la personne qui le change lui-même. C'est lui-même qui le fait. Il délaisse l'obéissance à Allah subhanahu wa ta'ala, il va vers la désobéissance à Allah. Il ne reconnaît plus le bienfait d'Allah subhanahu wa ta'ala, il devient ingrat vis-à-vis du bienfait d'Allah subhanahu wa ta'ala, au lieu de le remercier. Et il change les causes et les moyens qui vont lui prévaloir la satisfaction d'Allah subhanahu wa ta'ala avec les causes et les moyens qui vont lui attirer la malédiction d'Allah. Et donc, quand lui, il change le bien au mal, l'obéissance en désobéissance, Allah subhanahu wa ta'ala change pour lui. C'est lui la cause, c'est la personne qui est la cause. Allah subhanahu wa ta'ala n'est pas injuste comme il est dit dans le verset. Wa qala azza wa jal, ذلك بأن الله لم يكن مغيرا نعمة أنعمها على قوم حتى يغيروا ما بأنفسهم. لا يغير الله نعمة أنعمها على قوم حتى يغيروا ما بأنفسهم. انظر لك أن تنظر في تاريخ سلف الأمة، في تاريخ سلف هذه الأمة، صحابة رسول الله كيف كانوا مهانين في أول أمرهم وكيف رفعهم الله وجعل ذكرهم إلى يوم القيامة. بماذا؟ طاعة الله وطاعة رسول الله صلى الله عليه وسلم. وانظر إلى حالنا اليوم. كان الله سبحانه وتعالى كما يدي دون الفرسي دون الخريكسي أبقسماتي دي سنس دي فرسي الله ne change pas un bienfait avec lequel il a comblé des gens jusqu'à ce qu'eux changent. Jusqu'à ce qu'ils changent le bien ou le mal. L'obéissance ou désobéissance. Et tu viens à voir ceci dans l'histoire du type que l'histoire d'Allah Alev, les nobles compagnons, comment ils étaient au plus bas degré, rabaissés, déshonorés par les mécréants. Et regarde, quand ils sont rentrés dans l'obéissance à Allah, ils ont le suivi du messager alayhi salam, et quand ils ont levé haut et fort, haut, très haut l'étendard de cette religion, et haut et fort, l'obéissance à Allah et le suivi de son messager alayhi salam, regarde comment Allah subhanahu wa ta'ala les a élevés. Ils ont conquis les deux puissances qui existaient à cette époque. Et leur évocation est encore de nos jours. Et Allah, il a fait obligatoire qu'on suive leur chemin. Ibad Allah, inna al-ma'asi turitu d-dayqa fi al-hayat, wal-qalaqa fi al-ma'isha, wal-ittiraba fi al-adhan. كثير من الناس يشتكي ضيق الصدر أو يشتكي الوسواس أو الأمراض النفسية ويذهب إلى القراء وإلى الرقاة إذا سلم من الذهاب إلى الصحراء ويذهب إلى القراء وإلى الرقاة وإذا سألته عن عبادته وجدته لا يعرف المسجد إلا قليلا ولا يحافظ على الصلوات ولا على أذكار الصباح ولا على أذكار المساء ولا يلتجئ إلى الله سبحانه وتعالى. وهذا كل ما يعاني منه هذا الإنسان في هذه الحالات إنما هو التفريط بالعبادات. سببه التفريط في العبادات والإفراط في الذنوب والمعاصي. والخلاص من هذا كله هو التوبة والرجوع إلى الله توبة صادقا ورجوعا صادقا إلى الله والإلحاح عليه في الدعاء. كم هي الذنوب التي نقترفها؟ لك أن ترى حلق اللحى، تبرج النساء، أكل الربا، كذا كذا، سرقة لرب المعمل، كذا، الكذب، الغش. كم هي المعاصي؟ ولا يخفى عليكم كل هذا. إيه فهنا الله سبحانه وتعالى لبشي أغون لكور très serré يدون une certaine oppression intérieure et rend la vie difficile à la personne. Il devient malheureux dans sa vie. Ses pensées sont perturbées. Il se plaint de l'oppression intérieure. Il se plaint du wiswas ou de certaines étapes psychologiques et ainsi de suite. Des fois, s'il ne fait pas partie de ceux qui courent, c'est les devins et les sorciers, il va voir Rokat, ceux qui font Rokia. Mais quand il pose la question à cet individu qui te rencontre, qu'il est négligent au niveau de la prière, qu'il connaît le mosquée, coûte peu de temps, qu'il ne va pas dans les mosquées accomplir ses prières, qu'il ne préserve pas les invocations du matin, ni les invocations du soir, qu'il ne préserve pas les droits de ses parents, les droits de ceci, les droits de cela, qu'il vole dans son travail, qu'il trahit de l'engagement qu'il a donné, qu'il, etc. Et les péchés sont nombreux. Les formes de désobéissance à Allah subhanahu wa ta'ala dans notre vie sont nombreux. Passe par le fait de se raser la barbe, passe par le fait de se faire des coiffures que Rasul sallallahu alayhi wa sallam a interdit, qui sont le qaza', de laisser un peu en haut et de raser tout ce qui est tout le reste. Et ainsi de suite. Passe par le fait de traîner ses pantalons au-delà de ses chevilles. Passe par le fait que nos contractions soient basées sur l'usure et sur l'intérêt. Soit passe par le fait que le mensonge est propagé et ainsi de suite. Les péchés sont nombreux et vous le savez. Et le vol au patron, et le vol sur le chantier, j'en passe. Et ça, ce sont des désobéissances. Et nous devons nous repentir et revenir vers Allah et insister dans le dua. يقول الحق سبحانه وتعالى قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا فربنا غفور رحيم لكن لا بد من توبة نصوح ومن الرجوع إلى الله ومن الكد والجدي في أعمال الخير. فإن الله سبحانه وتعالى الله سبحانه وتعالى لكلمه ça veut dire encore dit énorme. Il est dit dans le verset, dans la traduction approximative du sens du verset, dis-leur, ô serviteurs, ceux qui étaient, qui ont exagéré, qui ont dépassé les limites, dans les préjudices qu'ils se sont commis eux-mêmes, qu'ils ne désespèrent pas de la clémence d'Allah. Allah, il pardonne tous les péchés. Allah, il est le très grand pardonneur, le très grand miséricordieux. Mais il faut revenir vers Allah, d'un repentir sincère, d'un retour sincère, et de ne cesser de demander à Allah subhanahu wa ta'ala de nous préserver et de nous accomplir sur sa voie. Sallallahu alayhi wa sallam, رب العرش العظيم بأسماء الحسنى وصفاته العلى أن يفقهنا وإياكم في دينه. سألوه سبحانه وتعالى أن يردنا وإياكم إليه ردا جميلا. سألوه سبحانه وتعالى أن يعافي مبتلى المسلمين وأن يشافي مرضى المسلمين وأن يغفر لأموات المسلمين. سألوه سبحانه وتعالى أن يجمعنا وإياكم على الحق وبالحق. سألوه سبحانه وتعالى أن يولي علينا خيارنا. سألوه سبحانه وتعالى أن يوفق ولاة أمور المسلمين في مشارق الأرض ومغاربها إلى ما يحب ويرضاه، وأن يرزقهم بطانة صالحة تعينهم على إقامة الدين. سألوه سبحانه وتعالى أن يكبت عدو المسلمين. سألوه سبحانه وتعالى أن يجعل كيدهم في نحورهم، وأن يسلط عليهم كلبا من كلابه، وأن يرينا فيهم يوما كيوم عاد، إنه ولي ذلك والقادر عليه. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. سبحانك اللهم وبحمدك، أشهد أن لا إله إلا أنت، أستغفرك وأتوب إليك. وصل اللهم وسلم وبارك على محمد وعلى آله وصحبه أجمعين.